إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأصباحه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه فالله تعالى يقول وهو اتق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوا النساء صدقاتهن نحلة فإن طبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا صدق الله العزيز الحكيم وقال نبينا صلى الله عليه وسلم من تزوج امرأة لمالها لم يجده الله الا فقرا او كما قال عليه الصلاة والسلام விருந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபோக்கப்படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அமைத்து முடித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏற்ற வந்தனமும் அஞ்ஞானையுருளின் அதிகார ஆட்சி அதிகாரி சாய்த்து இறையொருளை ஏற்றி வைத்த இருளக நேசர் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவதுகளை அணுகுமத்தையார் எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் சீர்கதசிகள் யுகமுனால் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து மாமீன்கள் முஸ்லீம்கள் யாத்திரையிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதால் புனித ஜுமாவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சிறக்கும் அவனது அருளகத்தில் இறையில்லத்தில் ஒன்றுக்குழு நேரத்தில் அல்லாஹ் என்னவெறியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே எப்பொழுதும் இந்த சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியருக்கும் அடுத்தாமையாக உங்களுக்கும் மத்திய செல்லும் நற்போதனை பெறுகின்றேன் சான்று கொண்டிருக்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குருதிய வாழ்நாள் கொடுக்கப்பட்ட நாம் சீரிய நேரிய நல்வழிகளை பெற்று வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமான சத்தியமான யாராலும் எவராலும் சந்தேகிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அந்த தீன் இஸ்லாத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்வுக்கு எவைகள் தேவையோ அனைத்தையும் பூர்ணப்படுத்திருக்கிறான். தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, ஜகாத்து மட்டுமல்ல, மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் பூர்ணப்படுத்திய மார்க்கம்தான் நம்முடைய இஸ்லாம். அதிலே ஆட்சி செய்கின்ற முறை சொல்லப்பட்டிருக்கிறது, வியாபாரத்திலே முறை சொல்லப்பட்டிருக்கிறது, குழந்தைகள் வளர்க்கின்ற வழிகாட்டல்கள் கூறப்பட்டிருக்கின்றன. மனிதனது பிறப்பு முதல் இறப்பு வரை அவனது உடல் உயிர் பெற்றதிலே இருந்து மன்னரை நோக்கி தெரிந்த வரைக்கும் உள்ள அத்தனை உடைகளையும் அறிமுகப்படுத்திய பார்க்கின்றான் நம்முடைய இஸ்லாம். அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, அன்றைய நாளில் ஹஜ்ஜத்துல் வதா எனப்படும் இறுதி ஹஜ்ஜின் பொழுது இந்த தீன் இஸ்லாத்தை நாம் பூர்ணப்படுத்தி வைத்திருக்கிறோம். இதனை நாம் பூர்ணப்படுத்தி வைத்திருக்கிறோம். எதை ஏற்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எது ஆகுமானது ஆகாது என்பதை எல்லாம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு எத்தனையோ சொல்லனா தியரங்களுக்கு மத்தியில் வளர்த்துவிட்டு சென்ற இஸ்லாமிய கலாச்சாரங்கள் இஸ்லாமிய பண்பாடுகள் எல்லாம் இன்று குளிதோண்டி புதைக்கப்பட்டு அனாச்சாரங்களும் அநாகரிகங்களும் மாற்றுமத பண்பாடுகள் எமக்கு மத்தியில் கட்டமைத்துவிடப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெண் அவள் புஷ்பவதியாக மாறிவிட்டாள், குமரித்தன்னாக ஆகிவிட்டால் வீட்டில் இருக்கின்ற தந்தைக்கு கூட தெரியப்படுத்தக் கூடாது என்று இஸ்லாம் கூறியிருக்க, இன்று போர் மூலமாக, செக் மூலமாக, கடிதம் மூலமாக அதனை அம்பலப்படுத்துகிறார்கள், அறிவிப்பு செய்கிறார்கள். ஏழு தினங்களுக்கு சிறையப்படும் ஒரு அறையில் அடைக்கச் செய்து ஏழாவது தினம் ஆனதும் எனது மகள் குமரித்தன்னாக வெளிவருகின்றாள், அவரது பருவத்தை அடைந்தவராக காட்சியளிக்கிறாள் என்பதை முன்னிட்டு விருந்து உபசாரத்தை ஏற்பாடு செய்து உற்றார் உறவினர்கள் ஊர் ஜமாத்தார்கள் அனைவரையும் அழைத்து விடுக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியான பண்பாடுகள், இவ்வாறான கலாச்சாரங்கள், இவ்வாறான செயல்முறைகள் எந்த நபியுமோ, எந்த ரசூலுமோ, எந்த நாயகத் தோழருமோ செய்வதும் கிடையாது, அவ்வாறு செய்யுமாறு சொன்னதும் கிடையாது. இதுவெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரங்கள், யூதருடைய கலாச்சாரங்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் விளங்க வேண்டும். எனவே நமக்கு மத்தியில் காணப்படுகின்ற அந்த மாற்று மத கலாச்சாரங்களில் ஒன்றுதான் தற்காலத்திலே நடைபெறக்கூடிய திருமண வைபவங்கள். திருமணம் என்று சொன்னால் ஒரு சாரால் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். திருமணம் என்று சொல்கின்ற பொழுது அங்கே வீடியோக்கள் வேண்டாமா, ஓடியோக்கள் வேண்டாமா, கலியாட்டம் இல்லாத, சூதாட்டம் இல்லாத, இசை கச்சேரிகள் இல்லாத ஒரு திருமணமும் திருமணமா என்று ஒரு சாரார் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். மற்றும் ஒரு சாரால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ திருமணங்களை நடாத்தி காட்டியிருக்கிறார்கள், நடாத்துமாறு நமக்கு பணித்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டல் எல்லாம் புத்தி மதிகளெல்லாம் இன்று குளிதோண்டி புதைக்கப்பட்டு விட்டனரே, அவைகள் மங்கி மறைந்து விட்டனரே என்று மற்றும் ஒரு சாரார் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அன்றைய காலத்தில் நடைபெற்ற திருமணத்துக்கும் இன்றைய காலத்தில் நடைபெறுகின்ற திருமணத்துக்கும் இடைப்பட்டு பார்க்கின்ற பொழுது மலைக்கும் மரவுக்கும் அல்ல வித்தியாசம் என்பதை திருமண வீடுகளுக்கு சென்றால் பார்க்க முடிகின்றது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, திருமணம் என்பது அது வாழ்க்கையின் ஒப்பந்தம், பாரிய ஒப்பந்தம் என்று வான்மறை வர்ணித்து சொல்கிறது. அந்த பெண்கள் அவர்களிருந்து உறுதிமானத்தை எடுத்து விட்டார்கள், உடன்படிக்கையை பெற்று விட்டார்கள் என்று வான்மறை சுட்டி காட்டுகிறது. அது வாழ்க்கையின் ஒப்பந்தம், பாரிய ஒப்பந்தம். அப்படி செய்யப்படாத திருமணங்களும் திருமண ஒப்பந்தங்களும் தான் இன்று நம் மத்தியில் அதிகம் காணப்படுகின்றன. ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் இஷ்டப்பிரகாரம் திருமணம் செய்து கொண்டதன் காரணமாக இன்றைக்கால் ஒரு நாள் இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அனாதையாக காட்சியிருக்கிறார்கள். இது எதனால் ஏற்பட்ட விளைவு? ஒப்பந்தங்கள் சரியான முறையில் கை சாத்திடப்படாதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய கூட்டு பிரகாரம் அத்திருமணம் அமையப் பெறாதன் காரணமாக ஏற்பட்ட விளைவு என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் சிந்தனையில் கொள்ள வேண்டும். அது வாழ்க்கையின் ஒப்பந்தம், பாரிய ஒப்பந்தம். பணம் படைத்தவர்கள் ஏழைகளுக்கு மத்தியில் பலவந்தமாக திணிக்க முடியாது, பலமுள்ளவர்கள் வளைவர்களுக்கு மத்தியில் அதை பலமாக செய்விக்கவும் முடியாது. ஒரு சஹாபி பெண்மணி நபிகளால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் சந்தர்கள் எனக்கு தெரியமில்லாத, எனக்கு விருப்பமில்லாத ஒரு மணமகனை திருமணம் பேசியிருக்கிறார் என்று கூறும்போது நபிகளால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் அதனை ரத்து செய்வாயாக, மறுத்து விடுவாயாக என்று தனக்கு தெரியமில்லாத மணமகனை விவாகரத்து செய்யுமாறு பணித்திருக்கிறார்களே என்றால் நாம் நினைத்தவாறு திருமணங்களை செய்யலாமா? நினைத்தவாறு அதனை திணிக்கலாமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமையாக சுதந்திரமாக இருக்கிறது. மற்றொரு சஹாபி நாயக தோழர் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு ஒரு பெண்ணை மனம் பேசிருக்கிறார்கள் கூறும் பொழுது நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் நலர்த்த இலைஹா, அந்த பெண்ணை பார்த்து விட்டு வந்தாயா? அதனை பார்த்து முடிவு செய்தாயா என்று கூறும் வேளையில், அந்நாயக தோழர் இல்லை என்று கூறும் வேளையில், நபிகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்னூர் இலைஹா, தோழரே அந்த பெண்ணை பார்த்து மனமுறிப்பாயாக, நீங்கள் இருவரும் ஒரு பெண்ணை பார்த்து மனமுடிப்பது இருக்கிறது, அதுதான் நீங்கள் இருவரும் நீரூடினாலும் சந்தோஷமாக வாழ்வதற்கு, உங்களது வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கு மிக முக்கியமான சுண்ணாவாக காணப்படுகிறது. இன்று அநேகமானவர்களை பார்க்க முடிகிறது, வெளிநாட்டில் இருந்து கொண்டு வியாபாரத்தில் இருந்து கொண்டு நான் அடைய இருக்கும் மனைவியை எனது தாய் பார்த்தால் போதும், தந்தை பார்த்தால் போதும், சகோதர சகோதரிகள் பார்த்தால் போதும், நான் நண்பர்கள் பார்த்துவிட்டால் போதும் என்று யாதியத்திலே இருக்கிறார்கள், அறியாமையிலே இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணமகனும் நினைத்திருப்பார்கள், நாம் உடைக்கக்கூடிய மனைவி அவள் இப்படித்தான் இருக்க வேண்டும், எனது மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும், எனது கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவர்களும் கற்பனையை செய்திருப்பார்கள். திருமண தினத்தன்று இருவருடைய கற்பனையும் வித்தியாசமாக அமைந்துவிட்டால் அவருடைய வாழ்வோ நரக வாழ்வாக மாறிவிடும் அல்லவா? ஒப்பந்தங்கள்லாம் செய்து முடித்து ஏற்பாடுகள் நடைபெற்று முடிந்து மறுநாள் காலையிலே எனக்கு இந்த பெண்ணை பிரியமில்லை என்று சொன்னால் அவளது மனம் எவ்வளவு நொந்து போயிருக்கும்? ஒரு பெண்ணுக்கு இதைவிட இருக்கக்கூடிய கேவலம் வேறு என்ன இருக்கிறது? அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, என் அணியாகும் நீதானே சம்மதித்தாய், உம்முடன் கேட்டுக்கான இத்திருமணத்தை பேசினோம் என்றால் அதற்கு அவன் சொல்கிறான், இவள் அழகாக இருக்கும் என்றுதான் நான் நினைத்தேன், நான் நினைத்ததெல்லாம் அவளிலே இருக்கும் என்றுதான் நான் எண்ணினேன், என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை ஏமாற்ற மாட்டார்கள், எனக்கு பொய் சொல்ல மாட்டா நம்பிக்கை எனக்கு இருந்தது, அதனால் தான் ஒப்புக்கொண்டேன் என்று சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இது நீதியா நியாயமா? ஒரு ஆணுக்கு நீதியாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு நீதியா நியாயமா என்பதை இந்த வாலிப சமுதாயம் எண்ணி பார்க்க கூடாதா? பாவம் பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு அவன் சொல்கிறான், இவன் கெட்டவன், இவன் மோசமானவன், குடும்ப வாழ்க்கை நடத்த தகுதி இல்லாத என்று கூறுகின்ற சமுதாயம் தான் இன்று எம்மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது சுண்ணத்தோ, எது வழிமுறையோ, எது நபி வழிகாட்டலோ, அதுவெல்லாம் அனாகரிகம் என்று கூறும் மக்கள் தான் இன்று எம்மத்தியிலே காட்சியளிக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, திருமணம் என்பது ஆண் பெண்ணை விரும்ப வேண்டும், பெண் ஆணை விரும்ப வேண்டும், இருவரும் விருப்பம் தெரிவித்துவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். மாப்பிளை வீட்டினர்கள் கேட்கிறார்கள், எம்முடைய மாப்பிள்ளை உங்களது மகளை மனமுடிப்பதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார், அவர் விருப்பம் தெரிவித்து விட்டார், அவருடைய கை கூலியாக பணமாக எவ்வளவு தருகின்றீர், நகையாக எவ்வளவு தருகின்றீர், பொருளாக எவ்வளவு தருகின்றீர், ஜமாத்தர்களுக்கு தெரிந்து எவ்வளவு தருகின்றீர், ஜமாத்தர்களுக்கு தெரியாமல் எவ்வளவு தருகின்றீர் என்று தீரண பேச்சுக்கள் எல்லாம் பேசப்படுகின்றதா இல்லையா? அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, கேட்பது மட்டுமல்ல, கண்ணீர் வடிக்கக்கூடிய விடயம் இந்த வரதட்சணை கொடுமையின் காரணமாய் எத்தனையோ தம்பதிகள் இல்லற வாழ்க்கையின்றி சிக்கி தவிக்கிறார்கள். 30 வயது, 35 வயது என்று பெருந்தரும் வயோ பருவத்தை அடைகின்றார்கள். எனது உள்ள கிடங்கிலே இருப்பவற்றை பூர்த்தி செய்வதற்கு எனக்கும் ஒரு கணவன் வாய்க்கக்கூடாவா, எனக்கும் ஒரு துணைவன் அமையக்கூடாவா என்று எங்கள் கங்கையை பிடித்த வண்ணம் ஏங்கி தவிக்கிறார்கள். விபச்சாரத்துக்கு அடிமையாக்கப்படுகின்றார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் வீதி வீதியாக, கடை கடையாக, தெருக்கள் தெருக்களாக வரதட்சணை சேகரிக்க முயற்சி எடுக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, 2 வருடத்துக்கு முன்பு கொழும்பிலே இருந்து 200 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு ஒரு பொதுபா பிரசங்கத்தில் அழைக்கப்பட்டிருந்தேன். இதே தலைப்பிலே பிரசங்கம் நிகழ்த்துமாறு பணிக்கப்பட்டிருந்தேன். பொதுபா முடிந்ததற்கு பிறகு ஒருவர் ஓடோடு என்று சொல்கிறார், ஹசரத் அவர்களே, நீங்கள் சொல்வது உண்மைதான், வாட்டிக்கொண்டே செல்கிறது. எங்கொன்று சீதனம் என்னை வாட்டிக்கொண்டிருந்தது. எங்கொன்றுக்கும் மணி இல்லாமல் கடைசி தருணத்திலே எனது ஒரு கிட்னியை கலத்தி 200,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து நான் சீதனங்களுக்கு திருமணத்தை முடித்து வைத்தேன் என்று கண்ணீர் வடிக்க கூறுகிறார். இதைவிட மிகப்பெரிய ஆச்சரியம்தான், ஒரு தந்தைக்கு 6 குமரிப்பெண்கள் இருந்தார்கள். கடைசி மகனுடைய வயது 25 வயதுக்கு மேற்பட்டதாக இருந்தது. திருமணம் பேசப்படுகின்ற பொழுதெல்லாம் அங்கே வீட்டு பிரச்சினை, காணி பிரச்சினை, சொத்து பிரச்சினை வாட்டிக்கொண்டே இருந்தது. கடைசியாக எந்தொன்றும் எதிர்பார்க்காத எந்தொன்றை நாடாக 6 அந்நிய வாலிபர்கள் மனமுடித்த வரலாறு நமது நாட்டிலே இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இதற்கெல்லாம் வசதி படைத்த ஒவ்வொரு வாலிபர்களும் பதிச்சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த பெண்களுக்குரிய மனமங்களை மகள் தொகைகளை நீங்கள் மனமகந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சி அடையக்கூடியவாறு கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்ற பொழுது திருமணம் முடித்து மறுநாள் கேட்கின்றான், பணமாக எவ்வளவு தருகின்றாய், நகையாக எவ்வளவு தருகின்றாய், இப்பொழுது எவ்வளவு தருகின்றாய், 2 வருடம் கழித்து எவ்வளவு தருகின்றாய் என்று தென்னிடத்திலே போய் பிச்சை கடம் ஏந்திருந்தார்கள். முதுகெலும்பு இல்லாத மானங்கெட்ட ஜன்மங்கள். இவனை ஒரு வாலிபன் என்று சொல்ல முடியுமா, ஆனந்து சொல்ல முடியுமா? வாலிபனுக்கு வயோதிபன் என்ன ஒரு பெண் என்று கூட சொல்வதற்கு முடியாது. ஏன், பெண்களை நெற்றிலே சிந்த சிந்த உழைத்து வாழ்க்கை இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் செல்ல சுப ஆனந்த தாலா குர்ஆனிலே பெண்களே, உங்களுக்கு உண்ணத்தருவது ஆண்கள், ஆதரவிப்பது ஆண்கள், உத்தியோகம் முடிவது ஆண்கள், உங்களை பராமரிப்பது ஆண்கள் என்று எந்த இனத்தை பார்த்து சொன்னாலோ அப்பேற்பட்ட இந்த வாலிப சமுதாயம் சீரனுக்கு கடமைப்பட்ட முடங்கிகளாக உன்னத்தரமான வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, சீதன பணத்தை எடுத்து வைக்காமல் வைத்துக் கொள்வோம், அதுவும் எங்கே தங்கி நிற்கப் போகிறது? நபிகளார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஸவ்வஜ எந்தோரு மனிதன் பணத்துக்காக வேண்டி, சொத்துக்காக வேண்டி, காசுக்காக வேண்டி மனமுடிப்பானோ அல்லாஹ் வாழ்க்கையில ஏழ்மை ஏற்படுத்துவான், வறுமையைக் கொண்டு சோதித்துவிடுவான். அந்த பணத்திலே பலக்கத்திருக்காது, அந்த செல்வம் நிலைத்திருக்காது. சீதன பணம் முடிவுற்றதற்கு பிறகு அடுத்த கட்டமாக சொல்கிறான், ஏ என்னே, உன்னிடம் பெற்ற வரதட்சணை முடிவடைந்து விட்டது. நான் உழைத்து வாழ்க்கைக்குரிய சக்தி எனக்கு கிடையாது, அதற்குரிய சம்பாத்தியம் எனக்கு தெரியாது. நீர் வீட்டு வேலை செய்தாவது, ரோட்டு வேலை செய்தாவது, வெளிநாட்டுக்கு சென்று உனது கற்பை விற்றாவது, நீர் எனக்கு பணம் அனுப்ப வேண்டும், நீர் எனக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று கூறுகிறான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இவர்களைப் போன்ற அநியாயக்காரர்கள், இவர்களைப் போன்ற பாவிகள் உலகத்தை யாருக்க முடியும்? இவர்களெல்லாம் பாவையிலே பாயடித்து தகுதியானவர்கள், நெற்றெடுப்பதற்கு தகுதியானவர்கள். இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கையிலே யார் அதிக கஷ்டப்படுகின்றார் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். இவனை விட இல்லம் வயதுடையதாக இருக்கிறாள், 10 மாத கால கட்டினியாக இருக்கின்றான். இவன் ஓடுகின்றான், பாடுகின்றான், இவன் சாப்பிடுகின்றான், தூங்குகின்றான். ஆனால் அவனால் நினைத்தவாறு ஓட முடியாது, நினைத்தவாறு நடக்க முடியாது, நினைத்தவாறு பிரயாணம் செய்ய முடியாது, நினைத்தவாறு தூங்க முடியாது, நினைத்தவாறு சாப்பிட முடியாது. சாப்பிட்டால் வாழ்ந்திருக்கக்கூடிய நிலை இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கையிலே இவள் மாத்திரம் கஷ்டப்படுகின்றாளே, இவள் மாத்திரம் சிரமப்படுகின்றாளே, இவள் மாத்திரம் கஷ்டப்படுகின்றாளே, இவள் மாத்திரம் நிலத்திலே பிறந்து உருகின்றாளே, இவள் மாத்திரம் வாழ்ந்திருக்கின்றாளே. நான் அல்லவா வீடு கொடுக்க வேண்டும், நான் அல்லவா காணி கொடுக்க வேண்டும், நான் அல்லவா பணம் கொடுக்க வேண்டும் என்ற உண்மையான உணர்வு ஒரு ஆணுக்கு இருக்கும் என்றால் இவனைத்தான் வாலிபன் என்று சொல்லலாம், இவனைத்தான் ஆன்மீகத்து முடியும் என்று சொல்லலாம். அது மாத்திரமா, திருமணம் முடித்து மறுநாள் செல்கிறார், நான் எனது தாயிலிருந்து அனுமதித்தேன், எனது தந்தியிலிருந்து அனுமதித்தேன், எனது உற்றார் உறவினோடு அனுமதித்தேன், எனது சொந்த ஊரில் அனுமதித்தேன், எனது சொந்த மாகாணத்தில் இருப்பேன் என்று கூறுகிறான். இந்த வார்த்தையை கேட்ட இவருமோ தாய் விட்டு தந்தையை விட்டு உற்றார் உறவினரை விட்டு சகோதர சகோதரியை விட்டு வாழ்க்கையின் ஆரம்பத்திலே பாரிய ஒரு தியாகத்தை மேற்கொள்கின்றாள். ஊரை விட்டு உறவை விட்டு தாய் விட்டு தந்தையை விட்டு அறிமுகமில்லாத இன்னொரு ஊரிலே அறிமுகமில்லாத இன்னொரு வீட்டிலே பழக்கமில்லாத மக்களுக்கு மத்தியில் இவனது இல்லற வாழ்க்கைக்காக வேண்டி இவள் மாத்திரம் பலியாகின்றாளே. இந்த பெண்ணிடத்தில் வரதட்சணை வென்றது சீதனம் கேட்பது ஒரு ஆணுக்கு அழகல்ல, ஒரு வாலிபனுக்கு கொள்கல்ல. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அனைவரும் கேட்கிறார்கள், இது யாருடைய குழந்தை, இது எவருடைய குழந்தை, இந்த குழந்தையின் வாப்பாவின் பெயர் என்ன என்றுதான் கேட்கப்படுகின்றது. பாடசாலைக்கு சேர்ப்பதாக இருந்தாலும் நிகாசு மதிலுக்கியாக இருந்தாலும் தந்தையின் பேருக்கான் கேட்கப்படுகின்றது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஐந்து நிமிடத்தில் ஒரு முயற்சியைத்தான் மேற்கொள்கிறீர்கள். அவர்களா கஷ்டப்படுகின்றால், அவர்களா துன்பப்படுகின்றால், அவர்களா சிரமப்படுகின்றால், பத்துமாத காலமாக கட்சி தயாராக இருக்கும் பொழுது எத்தனையோ கஷ்டங்களுக்கு தன்னை ஈடு செய்கின்றாள். அது மாத்திரமா, குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது உயிர் போனாலும் உயிர் போய்விடும் என்று சொல்வார்கள். சில சந்தர்ப்பங்களில் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இப்படி கடல் அலையை போன்று துன்பத்துக்கு மேல் துன்பத்தை அனுபவிக்கின்ற இந்த பெண்ணிடத்திலே போய் 100,000 தா 2,000 தா வீடுதா காணிதாண்டி கேட்கின்றானே அடப்பாவி, இவன் மனிதனா மிருகமா? மிருகங்கள் கூட இப்படி கேட்பதில்லையே. மாறு கருவிதான் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், இஸ்லாத்தை புரிகின்றான் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், இவன் ஒரு நாஸ்திகன் என்று வைத்துக் கொள்வோம், மனித அபிமான உணர்வு கூட இல்லையா? மனித இனத்தின் ஒரு அங்கமாக இல்லையா? உண்மையிலே இவனுக்கு என்னை பற்றிய பாசமில்லை, நேசமில்லை, கருணை இல்லை, இரக்கமில்லை. இவனது உள்நெஞ்சம் கண்ணெஞ்சமாக மாறிவிட்டது. ஏ வாலிப சிங்கங்களே, நீங்கள் அசிங்கமாக விடாதீர்கள், ஆனந்த இனத்துக்கு பஞ்சம் அளிக்க முடியாதீர்கள். வாலிமன்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்வுபோல் தெரிகின்றனே. ஐயோ பாவம், அல்லாஹ் இவர்களுக்கு காப்பின் விளக்கத்தை கொடுக்க வேண்டும். சீதன பணம் எடுத்து பற்றி பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்ததற்கு பிறகு நிகா உடன்படிக்கைக்காக வேண்டி ஒரு நாளை குறித்து அந்த ஊரில் இருக்கும் உலமாக்கள், பள்ளி நிர்வாகிகள், ஊர் ஜமாத்தார்கள் அனைவரையும் அழைப்பிருக்கிறார்கள். அதுவும் பள்ளியிலே நிகாசு நடைபெறுகிறது. சீதன பணமும் திட்டை பணமும் கொண்டு வரப்படுகின்றது. அதற்கு அன்பாசிகா அடி செருப்பாக காப்பிலை வீட்டர்கள் சொல்கிறார்கள், அதில் சீதன பணத்தை நிறுத்திவிட்டோம், உடன்படிக்கை முடிவடைந்து விட்டது, இவருடைய நல்வாழ்வுக்காக வேண்டி ஒரு பாசிகா ஓதி ஒரு துவாவும் ஓதுங்கள். அதற்கும் ஓதுகின்றார், அன்னிகாசமின் சுண்ணத்தி பமன் பதிவு அன் சுண்ணத்தி பலை செலுங்கி. இதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அருமை நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், நிகாஹ் நபியுடைய வழிமுறை, நிகாஹ் என்னுடைய வழிமுறை. யாரதை புறக்கணித்து வாழ்வார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, எம்முடைய மார்க்கத்தில் சிறந்தவர்கள் அல்ல. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, நிகாஹ் நபியுடைய வழிமுறை தான், நிகாஹ் நபியுடைய சுன்னா தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 11 மனைவிகளை மனுபிடித்திருக்கிறார்கள். எந்த பெண்ணிடத்திலே வீடு கேட்டார்கள், எந்த பெண்ணிடத்திலே காணி கேட்டார்கள், எந்த பெண்ணிடத்திலே பல்லை பணம் கேட்டார்கள். செய்ய வேண்டிய ஆசைகள் நான் செய்துவிட்டு, பண்ண வேண்டிய அச்சுறுத்தல்கள் நான் தெரிந்துவிட்டு இப்பொழுது சொல்கிறார்கள், நிகாஹ் நபியுடைய வழிமுறைதான், நிகாஹ் நபியுடைய சுன்னாவான் என்று நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை குளிதோண்டி துவைத்து வருகின்றார்கள். சஹாபாக்களின் திருமண விழாக்களை ஏராளமாக பேசக்கூடிய கூட்டத்தை உருவாக்கிவிட்டார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்பொழுது உடன்படிக்கை நடைபெற்ற நிக்காக முடிவடைந்ததற்கு பிறகு அந்த மணமகன் என்னை அடைய செய்கின்றாள். அன்றைய நாள் திருமண நாள் அவளுக்கு ஒரு நறுமண நாளாக அமைய வேண்டியிருக்க, இவளோ திருமண கதிரையிலே ஆழ்ந்த கவலையில் வெறிச்சோடி கிடக்கின்றாள். இவனது வரதட்சணை பணத்துக்காக வேண்டி எனது தாய் பெற்ற கடனை எப்படி கொடுப்பது, சகோதரன் பெற்ற கடனை எப்படி கொடுப்பது, வங்கியிலே வைத்திருக்கக்கூடிய வீடை எப்போது திருப்போம் என்று ஆழ்ந்த கவலையிலே கிடக்கின்றாள். இவனுமோ பாக்கு மட்டையை போன்ற ஒரு கோட்டையும் மாட்டிக்கொண்டு மாமனாரே தமிழ்த்துக்கு கூட தகுதி இல்லாத எந்த அணுகலையும் இல்லாத ஆண்மை இருந்தும் இல்லாதவன் போன்று அந்த பெண்ணிடம் வீரர்களை போடுகின்றானே. இவனுக்கு வெட்டம் கிடையாது, ரோஷம் கிடையாது, மானம் கிடையாது, ஞானம் கிடையாது. ஆனால் எந்த தேசத்திலே வீரரை போட்டாலும் மகள் கொடுக்காமல் பெண்ணை கொடுத்த முடியாத அறாம் அந்த பெண்களுக்குரிய மகத்தவரிகளை நீங்கள் மனமுகந்து படுங்கள், மகிழ்ச்சி அடையக்கூடியவாறு படுங்கள். கொடுப்பது எவ்வளவு தெரியுமா? 101 ரூபா, 102 ரூபா, 133 ரூபா. ஆனால் அந்த பெண்ணிடத்தில் இருந்து அழித்து விட்டான், சுரண்டு விட்டான், சிராதி அழித்து விட்டான். பல லட்சக்கணக்கான ரூபாக்களை கொடுப்பது எவ்வளவு தெரியுமா? 101 ரூபா, 102 ரூபா, 133 ரூபா. கேவலம் கேவலம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எமது மனைவியாக மனமுடிக்கப்படுகின்ற துணைவி அவள் 101 ரூபாதான பொறுமதி வாய்ந்தவள், 102 ரூபாதான பொறுமதி வாய்ந்தவள், 133 ரூபாதான பொறுமதி வாய்ந்தவள். தற்காலத்திலே காலில் அணுகின்ற ஒரு பாவரத்தை கூட வாங்குவதற்கு முடியாது. வாழ்க்கையின் ஆரம்பத்திலே இப்படி நப்பியர்களாக உணவித்தல் உடையவர்களாக இருப்பீர்களானால் எப்படி இன்னொரு இணைந்து குடும்ப வாழ்க்கையை தொடர போகின்றீர்கள்? எனவே நாம் இங்கு விலங்கெடுத்துக் கொண்ட விடயம் வரலட்சணை பற்றித்தான், சீரணத்தை பற்றித்தான். அல்லாஹ் இதை எச்சரிக்கிறான், அல்லாஹ் நிறுத்துகின்றார். சுப்யானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள், ஒரு ஆணுக்கு திருமணம் பேசி வரப்படுகின்ற பொழுது அந்த வாப்பா அந்த ஆணுடைய தந்தை உமது பெண்ணுக்கு என்ன படுத்தீர்கள், நீங்கள் என்ன சொத்தாக தருவீர்கள் என்று வாய் திறந்து கேட்பாரையானால் இவன் ஒரு கள்ளன், இவன் ஒரு திருடன், இவன் ஒரு முரடன் என்று அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்றார்கள் மாமேலை சுப்யானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இஸ்லாம் ஒரு ஆணுடைய பொறுப்பை எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறோம் என்றால், தாயுடைய மார்க்கத்திலே குழந்தைக்கு பால் இல்லை என்று சொன்னால் இவனது ஆட்டை கூடிக்கு வாங்கி இவனே பால் கலந்து பால் முகத்துமாறு இஸ்லாம் வலியுறுத்திருக்கின்ற பொழுது அங்கே சீதனம் கேட்கலாமா? சொத்துக்களை கேட்டு வாதிடலாமா? இல்லாத ஒரு ஏழை வாலிபனுக்கு தென்னீச்சர்கள் ஏதாவது மனமுகந்து கொடுப்பதாக இருந்தால் அது பொருத்தம் என்று சொல்லலாம். ஆனால் உங்களை பெண்ணுக்கு கொடுப்பதை கொடுத்து விடுங்கள் என்று கூறுவோம். நரிப்புத்தி உடையவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெற்றெடுத்த தாய்க்கு தெரியாதா, தந்தைக்கு தெரியாதா, உற்ற உதவிக்கு தெரியாதா என்ன கொடுக்க வேண்டும் என்று இவன் சொல்லித்தானா கொடுக்க வேண்டும்? ஆக அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த வரதட்சணை ஒழிக்கப்பட வேண்டும். சமுதாயத்தை இல்லாமல் ஆக்கப்பட்டு இலை மறை மறைகாய் கொண்டிருக்கக்கூடிய நல்ல அண்டத்தேனி உள்ள பவித்திரு மாற்றப்பட்டுள்ள ஏழை குமரிகள் தேடப்பட்டு அவர்களுக்கு வாழ்வளிக்கின்ற வாழ்வு சமுதாயம் முழுக்க கொடுக்க வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத எந்தொன்றை நாடாக உடுத்திருக்கும் மாலையோடு கை கொடுத்து வாழ்வளிக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லை என்று நான் பட்டி கழிக்கவில்லை. ஆனால் அவர்களின் பெற்றோர்களோ முட்டுக்கட்டைகளாக இருக்கிறார்கள். நீ அந்த பெண்ணை மனமுடிப்பதாக இருந்தால் அவளிடம் வீடு கேட்க வேண்டும், அவளிடம் காணி கேட்க வேண்டும், அவளிடம் வாகனம் கேட்க வேண்டும். நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய பட்சம் என்ன, நம்முடைய தாமி தகமை என்ன என்று பெற்றோர்கள் முற்றுக்கட்டைகளாக நிற்கிறார்கள். உண்மையான பாசமுள்ள பெற்றோர்கள், உண்மையான மாற்றப்பட்டுள்ள பெற்றோர்கள் இப்படி அச்சுறுத்தல் செய்ய மாட்டார்கள். வெற்றி வளர்த்ததற்கு கூலியப்பவர் தருகின்றது. கல்லெஞ்சம் விழித்த பெற்றோர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது மகனுக்கு தகுந்த வயதும் வந்து உள்ள ஈமான் உணர்வு உள்ள ஒரு சாதகமான ஒரு பெண் கிடைத்தும் அவனை மனோடிக்க தடையாக இருப்பீர்களே ஆனால் அவர்கள் என்னென்ன பாவத்தை செய்கின்றார்களோ அதற்கு நாளே கியாமத்தின் நாளில் அல்லாஹ்விடம் பதில் யாக வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது. ஆகலையான சகோதரர்களே பெரியவர்களே, எனவேதான் இந்த சீதன குழந்தைகள் ஒளிக்கப்பட்டு ஈமானோடு அக்வாவோடு இறை பக்தியோடு வாழ்கின்ற அந்த பெண்களை தேடி வாழ்வளிக்கக்கூடிய வாலிப சமுதாயத்தை பார்த்து நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹா வபாரக்கல்லாஹு ஃபீஹி. அந்த மணமகனிலே அந்த மணமகனுக்கும் அந்த மணமகனிலே அந்த மணமகனுக்கும் வரக்கத்தீவாக என்று நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விராசனை செய்திருக்கிறார்கள் என்றாய். அருமை தெரிவர்களே, சகோதரர்களே, திருமணத்துக்குரிய வழிமுறை இஸ்லாம் நமக்கு அன்றே காட்டி தந்திருக்கிறது. அதற்குரிய சோதனைகளை அன்றே இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. எனவே இந்த சீதன குழந்தைகள் ஒழிக்கப்பட்டு நல்ல உள்ள இமாமிய உணர்வில் பெண்களை தேடி அவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய வாலி சமுதாயமாக மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் என் அனைவருக்கும் தோற்றுவானாக. திருந்துவோமாக, திருந்தி நடப்போமாக, திருத்துவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். والسلام قلبي تساوره الهموم توجعه.